நானும் பார்த்ததே இல்ல. அட சத்தியமா காதல் என்னை தாக்குதே உள்ள. உன்னை போல ஒரு பொண்ணை நானும் பார்த்ததே இல்ல. அட சத்தியமா காதல் என்னை தாக்குதே உள்ள. அந்த ஒரு பார்வை எனக்குள் தெரிந்ததும் உனக்குள் தெரிந்ததும் யாருக்கும் தெரியலையே. அந்த ஒரு வார்த்தை அழியோ நீ சொன்னா போதுமே, வேற ஒண்ணும் வேணாமே. இவதானா இவதானா என் காலை உணர்ந்தவள் அவளே. அவதானா அவதானா என தினமும் சிரிக்க வைத்தவள் இவள்தானா இவள்தானா. உன் கற்பனை கற்பேன் அடி கண்ணோட்ட காண்பது காதலுந்தா உண்மை. ஏறி இறங்கி நான் நீயும் பாஸ் இல்ல அன்னைக்கு தெரியும் உனக்கு 18 பிளஸ் பேபி கேவ் இது நிஜமாக லாஸ்ட் இல்ல. மீ அண்ட் யூ ஹோம் ஃபார் ஈச் அதர் அண்ட் இட்ஸ் அ மஸ்ட். ஆயிரம் நட்சத்திரம் உன்னை பார்த்து சிரிக்க, ஒரே ஒரு சூரிய போல நானு தான் உதிக்க. மனதே வல்ல வே கேட்ட வே எல்லாருக்கும் மத்தியில் நானு நல்ல வே. உன்னை கோபி கட்டி எப்ப காக்க போகிறேன், உன் கையை பிடிச்சி சின்ன தாங்க போகிறேன். நீ படிச்சாலும் நான் படிக்காத, நீ சிரிச்சாலும் மேல சாஞ்சுக்கு மேல ஸ்பை ஹாய் அண்ட் சீகள கண்ண பெண்ணே. உன்னிடம் சொல்லிதேன் என் காதல் என்றும் மேய். அந்த தெய்வம் நிலாவோட கண்ணை கொணந்து நிறுத்திருக்க நிறுத்திருக்க நிறுத்திருக்க. அந்த தெய்வம் நிலாவோட கண்ணை கொணந்து நிறுத்தானா இவதானா என் காதல் உணர்ந்தவள் அவளே. அவதானா அவதானா என தினமும் சிரிக்க வைத்தவள் இவள்தானா.